ஐயன் சரணம் சரணம் பொன்னையப்பா, நீலிமலை ஏறி வந்தோம் சரணமே ஐயப்பா, சரணுத்தி எடுத்து வந்தோம் சரணமே ஐயப்பா, அப்பாத்தி மேல ஏறி வந்தோம் சரணமே ஐயப்பா, சாமி சரணம் ஐயன் சரணம் சரணமே ஐயப்பா, சாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா, சாமி சரணம் ஐயன் சரணம் சரணம் பொன்னையப்பா, சாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா, ஐயனே சரணம் சரணம் பொன்னையப்பா.